செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ? சாய்ந்தாடும் சங்கே துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துந்தே. படைக்கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ உதடுகளாகுமோ? வெட்கத்தின் விடுமுறை ஆயுளின் வரைதான். செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ? அந்திச்சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோகப் பூவில் முத்தக்கும் மாடம் தேன்தளிக்கும் தென்றலாய் நின் அருகில் வந்து நான் சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா? நாளும் மின்னல் கொஞ்சம் தாழம்பாவை சொல்லி ஆசை கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி கட்டிலும் கால்வனை கொள்ளாதோ கைவளை கைகளை கீறியதோ? செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ? அந்த காமனம்பு என்னை சுட்டு பாவை நெஞ்சின் நாணம் சுட்டு மேகலையின் நூல் அறுக்கும் சேலை பொன்பூவே விண்ணியது தாமரை வண்டு தடும் நாளில பாவை மயில் சாயுதே மன்னவனின் மார்பிலோ? முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே அடி சொல்லாதே பஞ்சண புதையல் ரகசியமே. சாய்ந்தாடும் சங்கே துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துந்தே. செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ? மன்னவன் விரல்கள் பல்லவன் ஒளியோ படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ இமைகளும் உதடுகள் ஆகுமோ? வெட்கத்தின் விடுமுறை ஆயுளின் வரைதானோ? செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ?